ഭക്തജനാഭ്യന്തോ പിതൃത്വമന്വേഷ വിചാര്യ തൂർണം സ്തംഭേ അവതാരസ്തമനന്യലഭ്യം ലക്ഷ്മീം സുംഭം ശരണം പ്രപദ്യേ വ്യാഖ്യാമുദ്രാങ്കരസരസിജൈ പുസ്തകം ശങ്കചക്രേ വിഭ്രദ്ഭിന്നസ്ഫടികരുചിരേ പുണ്ഡരീകേണ അംലാഹന ശ്രീരംസവിശദൈരം സുഭിപ്ലാവയന്മാർഭൂയാദനഗമീമ മാനസേ വാഗധീശ ശ്രീമാന് വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കിക കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാകൃതി വിഷ്ണുശ്രീപൃതനാപതി ഷഠരിപു ശ്രീനാഥ പത്മേക്ഷണാം രാമം വ്യാമനപൂർണമിശ്രയതിരാട് ഗോവിന്ദ ഭട്ടാരകാന് വേദാന്ത്യാഖ്യമുനി കലി പ്രമഥനം ശ്രീകൃഷ്ണപാദാഭിധം ശ്രീരംഗേശ്വര കേശവാര്യ കമലാവാസാൻ ഭജേ കേശവം കേശവാര്യ കൃപാപാത്രം ദീശമാദിഗുണാർണവം ശ്രീശതാര്യതീശാനന്ദേശികേന്ദ്രമഹം ഭജേ പ്രപദ്യേ നിരവധ്യാനാം ഷഡ്ജാംഗുണസമ്പദാം ശരണം ഭവഭീതാനാം ശഠകോപമുനീശ്വരം ശ്രീമദ്രംഗഷഠാരി സംയമവരാൽ ലബ്ധാഗമാന്തദ്വയം ശ്രീമദ്വീരർഭൂദ്വാദിഷഡ്ജിത്പാദാരവിന്ദാശ്രയം ശ്രീമദ്വേദവദം സുദേശികേതേ കാരുണ്യവീക്ഷാസ്വദം സേവേ രംഗധുരീണശാസനവസം നാരായണം യോഗിനം ശ്രീമദ്രംഗശതാരി യോഗിചരണന്യസ്താത്മരക്ഷാവരണം ശ്രീമദ്രംഗശതാരി വീരരൂഢാൽ ലബ്ധാഗമാന്തദ്വയം ഈർഷ്യാഡംബവിവർജിതം ശുഭഗുണൈർബാന്ധം മഹദ്വംസജം വന്ദേ വത്സവിഭൂഷണം ബുധവരം ശ്രീകൃഷ്ണമാര്യം സദാ വേദാന്തദേശികേതീന്ദ്രകടാക്ഷലബ്ധയ്യന്തസാരമനമദ്യഗുണം ബുധാഗ്രഹം നാരായണാദ്യേതി ദുര്യകൃപാഭിഷിക്തം ശ്രീരംഗനാഥയതിശേഖരമാശ്രയാമഃ രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ശീരൊണ്ടുതൂപ്പുൽ ദുരിവേങ്കടമുടയാൻ പാറൊന്നച്ചൊന്ന പഴമൊഴിയുൾ ഓരൊന്നു താനേമയാതോ താരണിയിൽ വാഴ്വാർക്ക് വാനേറപ്പോമളകും വാഴ്വ്. മുൻനിരണ്ട് പതിവുകളിലെ രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്ത தேசிகம் அப்படின்ற தனியனுக்கும் ஸ்ரீரொன்று தூப்பில் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு அப்படின்ற இந்த தனியனுக்கும் நாம வந்து அர்த்தத்தை அனுபவித்தோம். முதல் தனியன் தேசிகனுடைய பெருமையை சொல்லித்து, இரண்டாவது தனியன் தேசிகனுடைய கிரந்தத்தினுடைய பெருமையை சொல்லித்து அப்படின்றத பார்த்தோம். இப்போ மேல கிரமேண ஒரு ஒரு தேசிக பிரபந்தமாக சக்தி நாம் இங்க வந்து அனுபவிக்க இருக்கிறோம். அந்த கிரமத்தில் முதல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரபந்தமாகவும், எப்படி 4000 திவ்ய பிரபந்தத்தில் பல்லாண்டு முதல் பிரபந்தமாக சேவிக்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரி முதல் பிரபந்தமாக தொடக்கத்துக்கு வச்சிருக்க இந்த அடைக்கல 10 அப்படின்ற பிரபந்தத்தோட சாரத்தை கிரமேணம் நாம் அனுபவிப்போம் இந்த பதிவில். இதுக்கு மேல்பட்ட பதிவில் ஒரு ஒரு பிரபந்தமாக நம்ம வந்து ஒன்று ஒன்றா அனுபவிச்சுட்டே போவோம். இந்த அடைக்கல 10 அப்படின்ற பிரபந்தம் என்ன அப்படின்னா, பெருமாள்கிட்ட சரணாகதி யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணணும், எதுக்காக பண்ணணும், அது பண்ணால் என்னென்ன பலன்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் விளக்கிற ஒரு பிரபந்தம். இது வந்து இங்கே இருக்கிற ஜீவன்களுக்கு ரொம்ப பிரசவமாக தெரிஞ்சக்கூடிய பிரபந்தம் அப்படின்றதுனாலையும் இதை வந்து முதல் பிரபந்தமாக பிரிவாளெலாம் வச்சுருக்கா போல் இருக்கு. சேவிக்க பத்ததியில் வரைச்சு இது நித்திப்படி பிரபந்தமாகவும் நித்தியானுசந்தான கிரமத்திலையும் இதை வந்து வச்சுருக்கா. திருவாராதனத்தும் போது நம்ம வந்து ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம் பண்ணி தான் பெருமாளுக்கு நித்திப்படி திருவாராதனம் பண்ணணும். ஆத்மாத்மீயம்னா நம்மையும் நம்மை சேர்ந்ததுமாக மொத்தத்தையுமா பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும். அப்படி வர அப்படி இந்த இதனுடைய பாரத்தை பெருமாள்கிட்ட சமர்ப்பிக்கணும், அப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு நித்தியபடி திருவாராதனத்துக்கு முன்னாடியே. அதனால தான் நித்தியபடி திருவாராதனத்துக்கு முன்னாடி அப்படிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக ஞாச தசகத்தை சேவிக்கணும் அப்படின்னு பெரியவாள்கள்லாம் நம்மளுக்கு வந்து பணித்திருக்கார்கள். அந்த ஞாச தசகம் சம்ஸ்கிருத ஸ்லோகம். அதே மாதிரியான தமிழ் பிரபந்தமாக அடைக்கல 10 அப்படின்னு சுவாமி தேசிகன் நம்மளாம் மிக எளிதாக புரியும்படி பண்ணியிருக்கேன். அதை வந்து நாம் இன்னைக்கு அனுபவிப்போம். இந்த அடைக்கல 10 அப்படின்றது பேர்லேயே இருக்கு, 10 பாட்டை கொண்டது. அதனால ஒரு ஒரு பாட்டையும் சேவிச்சு அந்த பாட்டினுடைய அர்த்தம் எதனால் அந்த பாட்டு அதனுடைய சங்கத்தி இதெல்லாம் நம்ம வந்து கிரமேண தெரிஞ்சுக்கணும். இதில் முதல் பாட்டு, பத்தி முதலாம் அவற்றில் பதி எனக்கு கூடாமல் எத்திசை முழன்னோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழின் முக்கியமாம் கச்சிதன்னில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. பத்தி முதலாம் அவற்றில், பக்தியோகங்கள் முதலானவற்றில் அப்படின்னு அர்த்தம். பக்தியோகங்கள்லாம் முதலானவற்றால பதி எனக்கு கூடாமல், பதி அப்படின்னு சொன்னா அந்த சப்தத்துக்கு ரக்ஷகன் நம்மளை காப்பவன் அப்படின்னு அர்த்தம். பதின்ற பதி எனக்கு கூடாமல், அந்த ரக்ஷகனான எம்பெருமான் எனக்கு கிடைக்காமல். பத்தி முதலாம் அவற்றில் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உபாயம் உபேயம் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவான் சம்பிரதாயத்துல. உபாயம் அப்படின்னா ஒண்ணுத்த அடையறதுக்கு உண்டான வழி உபாயம். உபேயம் அப்படின்னு சொன்னா எதை நாம அடையிறோமோ அதுதான் பலம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ என்ன அடையப்படுமதோ அதுதான் உபேயம். இந்த உபாயம் ரெண்டு வகை, சித்தோபாயம் சாத்தியோபாயம் அப்படின்னு ரெண்டு வகை. சித்தோபாயம்னா அது என்றைக்குமே இருக்கிறதான ஒரு உபாயம், அது எம்பெருமானே தான். சாத்தியோபாயம் அப்படின்றது ரெண்டு வகை. அந்த சாத்தியோபாயம்னா என்ன? நம்மளால் சாதிக்கக்கூடியதான ஒரு உபாயம் வழி அப்படின்றது. பெருமாள் என்றைக்குமே இருக்கான், பெருமாள் அடைவதற்கு பெருமாள் திருவடிகளே தான் வழி. அதனால் சித்தோபாயம் பெருமாள் தான், பெருமாள் திருவடி தான். அந்த சித்தோபாயத்தை நாம் பண்ணணும், அது சாத்தியோபாயம். எப்படி பண்றது? அதுக்கு ரெண்டு வழி, ஒன்னு பக்தி யோகம், ஒன்னு பிரபத்தி யோகம் அப்படின்னு சொல்ற நாம பண்ற சரணாகதி அப்படின்னு ரெண்டு. இப்ப ரெண்டு உபாயம்தான் இருக்கு. பத்தி முதலாமவற்றில், பதி எனக்கு கூடாமல் அப்படின்னா வேற ஏதாவது உபாயங்கள்லாம் இருக்கா சுவாமி அப்படின்னா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னு சொல்றா அப்படின்னு இருக்கு. கர்மயோகம்னா கர்மாக்கள் எல்லாம் வந்து யதாசாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதுக்கு உண்ட அது எப்படிலாம் சொல்லிருக்கோ அப்படியே பண்ணணும். சாஸ்திரத்தில் எப்படி விகிதமாக இருக்கோ கொஞ்சம் கூட நழுவாமல் அப்படியே பண்ணணும், அது கர்மயோகம். அந்த கர்மயோகத்துக்கு மூலமாக பெருமாள் பிரீத்தனாவே மேலே வந்து அதுக்கு மேலே வந்து பக்தி யோகத்தில் கொண்டு போய் முடியணும். அதே மாதிரி ஞான யோகம், ஞான யோகம்ன்றது ஆத்ம சாட்சா்காரம். நம்மளுடைய ஆத்மா எம்பெருமானுக்கு அடிபட்டு பணிஞ்சது, ஆத்மாவனுடைய ஸ்வரூபம். இந்த ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை நாம் தெரிஞ்சு அனுபவிக்க ஆரம்பிச்சு ஆத்மாவனுடைய ஸ்வரூபம், கேவல ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை இந்த அகம் அகம் அப்படின்னு ஆத்மா வந்து தனக்கு தானே தோற்றுவிச்சுட்டு இருக்கும். அதை மாத்திரம் அனுபவிக்க போயிட்டோம்னா அது கைவல்யம் அப்படின்னு பேர். வெறும் ஆத்மாவை மாத்திரம் அனுபவிக்கிறது, அதுலேருந்து மீண்டு வருதுன்றது ரொம்ப காலம் ஆகும். அது வந்து ஏன்னா ஆத்மா மாத்திரம் அனுபவிக்க போயிட்டோம்னா அதுக்கு மேலே கிரியைகள்லாம் இல்லாததுனால அது அந்த அனுபவத்திலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப சிரமமாக போயிடும், நாளாகும். பெருமாள் அதுக்கப்புறம் அடையிறது. ஞான யோகம், ஞானத்தினால இந்த ஆத்மஸ்வரூபம் எம்பெருமானுக்கு அடிபட்டது அடிபணிந்தது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆத்மாவை தியானம் பண்ண ஆரம்பிச்சு அதன் மூலமாக அதுக்கப்புறமா எம்பெருமானை பக்தி பண்ணி அடையிறது அப்படின்னு. இந்த பக்தி யோகத்துக்கு அதனாலே பத்தி முதலாமவற்றில் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே பக்தி யோகம் ஒன்று தான் ஆக்சுவலாக, பக்தி யோகம் ஒன்று தான். அந்த பக்தி, அந்த பக்தி யோகத்தில் அந்த பத்தி முதலாமவற்றில் அப்படின்னு சொன்னதுனால அந்த பத்தி பக்திக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஞான சக்தி குண அப்படின்னு மூணு விஷயம் வேணும். பக்தி பண்ணுறதுக்கு ஞானம் வேணும் முதல்ல. தத்துவஜானங்கள் சாஸ்திரம்லாம் என்ன சொல்லிருக்கு அது அது வந்து ஒரு பக்தி பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வித்தியை சொல்லிருக்கு, ஒரு ஒரு ஆக்காரம் சொல்லிருக்கு. எம்பெருமான இந்தந்த குண விசிஷ்டனாக பெருமாளை வந்து தியானம் பண்ணணும் அப்படின்றது. பக்தின்றது என்னன்னா தைலதாராவு சின்ன ஸ்ருதி சந்ததி ரூபம் அப்படின்னு சொல்கிறா. உபாசனம் பண்ணுறதுக்கு எம்பெருமான அந்த பக்தி எப்படி இருக்கணும் அப்படின்னா பெருமாளை வந்து நாம் உட்காந்துட்டு தியானம் பண்ணணும். அந்த தியானம் பண்ணச்சே பெருமாள் வந்து எண்ணெயை குத்தினா அதில் வந்து எவ்வளோ சீராக அந்த எண்ணெய் கீழே ஒழுகுமோ ஒரு பிசுறு தட்டாமல், அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி நம்ம அகக்கண்ணில் பெருமாள் திருமேனி அப்படியே வரணும். அதில் வந்து அந்த பெருமாள் திருமேனி கொஞ்சம் கூட பிசுறு தட்டக்கூடாது அந்த திருமேனியில். அது வரணும், அது வரணும் அப்படின்னா வந்தால் ஒரு தடவை வந்தால் போகாது, அது வந்துட்டே இருக்கணும். அது முதல்ல வரது ஆரம்பிக்கிறது தான் பக்தி நிஷ்பத்தி ஆச்சு அப்படின்னு சொல்லுவாள். அந்த பக்தி கை பக்தி ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்தி எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னா கடைசியில் நாம் போகிற பர்யந்தம் பண்ணணும். அந்த பக்தியை நாம் பண்ணி அந்த பண்ண செய்வோம். அதுலேயும் வந்து அந்திம ஸ்மிருதி பக்தி பண்ணுறவாளுக்கு வேணும். அந்திம ஸ்மிருத்தின்னா நாம் போகிற க்ஷணத்தில் எம்பெருமானை நினைக்கணும். இவ்வளோ காரியங்கள் அதில் பக்தியில் இருக்குது. அதனால் பக்திக்கு என்னென்ன வேணுன்ற ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தால் போகாது, அதுக்கு உண்டான சக்திகள் வேணும். ஏன்னா பக்திக்கு கர்மானுஷ்டானங்கள்லாம் ரொம்ப பிரதானம். அதெல்லாம் எதையும் விடாமல் அதெல்லாமும் பண்ணிட்டுருக்கணும். பக்தி பண்ணுறமேன்ட்டு இதெல்லாம் ஏற கட்ட முடியாது. அதெல்லாமும் வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லிருக்கோ அப்படி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் குணங்கள் அப்படின் இருக்கு. அந்த குணங்கள் என்னன்னா பக்திக்கு அருகதை திரைவர்ணிகாளுக்கு தான் உண்டு. நாலு வருணம் சொல்கிறோம் இல்லையா, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ராதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து முதல் மூணு பிராமண க்ஷத்ரிய வைசியாளுக்கு தான் பக்திக்கு அருகதை உண்டு. ஸ்திரீகளுக்கும் அதில் அருகதை கிடையாது. அந்த மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு அதில் வந்து நியமங்கள்லாம் இருக்கு. இந்த நியமங்கள்லாம் நமக்கு வந்து கூடாமல், பத்தி முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாமல், இந்த நியமங்கள்னால பத்தினா ரக்ஷகன் எம்பெருமான் அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டோம். பதி அப்படின்னு சொன்னால் ஸ்தான விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்தானமே பக்திக்கு அருகதமான பாத்திரமாகவே நாம் இல்லை, அந்த பக்திக்கு உண்டான ஸ்தானமாகவே நாம் இல்லை. பதி எனக்கு கூடாமல், அந்த பக்திக்கு உண்டான ஸ்தானமே நம்மளுக்கு கூடாமல் அப்படி இருக்குச்சு. என்ன பண்ணுறோம், எத்திசையும் உழன்றோடி. எத்திசையும் உழன்றோடின்னு சொன்னால் எந்தெந்த பக்கமும் ஓடி போய் வேற என்ன நம்ம உஜ்ஜீவிக்கிறதுக்கு வழி, பக்தி நம்மளால் பண்ண முடியாது. நம்ம அதுக்கு யோக்கியமும் கிடையாது. யோக்கியமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சக்தி ஞானம் அதுகள்லாம் குறைவாக இருக்குது. அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இருக்கே இந்த மாதிரி பண்ணச்சா எத்திசையும் உழநோட்டி. இப்போ இந்த இந்த ஆத்மா உஜ்ஜீவிக்கிறதுக்கு என்ன வழி, மேலே போகிறதுக்கு என்ன வழி, வெறும் சுகத்தையே பிரம்மானுபவமாக இருக்கிற சுத்தமாக இருக்கிற சுகத்தையே அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காலம் போல் அந்த காகாசுரன் அன்னைக்கு எம்பெருமான இடத்துல பிராட்டி இடத்துல அபச்சாரப்பட்டாமல் பிராட்டியோட மாரை குத்திட்டு அதனால் எம்பெருமானுக்கு சீற்றம் உண்டாகி பெருமாள் தர்ப்பத்தையே கிள்ளி அம்பாயைய அவன் வந்து எத்திசையும் உழன்றோடி எல்லா இடத்துலையும் போய் சுற்றி இழைத்து விழும் காம்பல். யார்கிட்ட போனாலும் யாரும் காப்பாற்றாமல், எந்த திசைக்கு போனாலும் எங்கேயும் தப்பிக்கவும் முடியாமல் அந்த பிரம்மாஸ்திரம் அவனை தொடர்ந்து வந்து திருப்பி எம்பெருமானிடத்திலேயே வந்து தஞ்சம் புகுந்தானே, எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல். அந்த மாதிரி நாமும் வந்து உஜ்ஜீவிப்பதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சுகப்படுறதுக்கு என்னென்ன உபாயம் இல்லாமோ வழி இல்லாமோ தேடி தேடி தேடி எந்த வழியும் வந்து தேராது. நம்மளுக்கும் சக்தி இல்லை, எந்த வழியிலையும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் கிடைக்கல. அதான் ஆகிஞ்சன்யத்வம் அனன்யகதித்வம் அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டு கை முதல் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. ஆகிஞ்சன்யத்வம் கிஞ்சனம் அப்படின்னா ஏதோ இருக்கு, ஆகிஞ்சன்யம் எதுவும் இல்லை. கை கிஞ்சித்தும் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றது தான் ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யம்ன்றது பத்தி முதலாம் ஓற்றில் பதி எனக்கு கூடாமல், எனக்கு வந்து அதுக்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு சொன்னதுனால ஆகிஞ்சனம் எனக்கு கை முதல் ஒன்றும் இல்லை. எத்திசையம் உழன்றோடு இழைத்து விடும் காகம் போல்னு சொன்னதுனால அனன்யகதித்வம் எங்கேயுமே போக முடியல எம்பெருமானத்தை வர. அனன்யகதித்வம் எந்த கத்தியும் இல்லை, அதனால எம்பெருமானத்தை வர வேற எந்த கதியும் இல்லை. எத்திசையம் உடனோடு இழைத்து விடும் காகம் போல் இந்த மாதிரி இருக்குச்சு. முத்தி தரும் நகர் ஏழில் முக்கியமாம் கச்சிதன்யன். இந்த முத்தி தரும் நகர் ஏழு என்னது அப்படின்னா அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்திகா துவாரகா அப்படின்னு ஏழு இடம் இருக்கு. இதுல முக்கியமாம் கச்சிதன்யில் முக்கியமா இருக்கிற காஞ்சி அப்படின்ற க்ஷேத்திரத்துல அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. அப்படி அகிஞ்சன்யனாவும் அனன்யகதித்தனாவும் இருக்கிற நான் தேவ பெருமாள் அருளாளன்னு பேர் வச்சுருக்கானே தயாதேவி ஆள்றானே அருள், அருள்னா தயாதேவி, அந்த தயாதேவி ஆள்றானே அந்த தேவப்பெருமாள் இடத்துல அடைக்கலம் நான் புகுந்தேனே, நான் வந்து அடைக்கலமாக சரணமடைந்தேன் அப்படின்னு முதல் பாட்டு. சடைமுடியன் சதுமுகன் என்னை வருமுதலான் தரமெல்லாமடைய வினை பயனாகி அழிந்து விடும் படி கண்டு கடிமலராள் பிரியாத கச்சி நகரத்தீரீடமுடைய வருளாளர் இணையடிகள் அடைந்தேனே இப்படின்னு ரெண்டாவது பாட்டு. முதல் பாட்டுல நான் அக்கிஞ்சினா இருக்கேன், அனநகத்து உடையவனா இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு போய் அந்த அருளாளனா இருக்கிறவங்க கிட்ட நான் ஏன் போய் சரணடையணும் அப்படின்ற கேள்வி வருது. ஏன் அவனுக்கு மாத்திரம் என்ன வசதியாயிருக்கு, மற்ற கதி இல்லைன்னு சொல்றவன் ஏன் இல்லை அப்படின்னா, சடைமுடியன், சடைமுடியன்னா சடைய தலையில வச்சுருக்க, தன் முடிய சடையா வச்சுருக்க, ஜடாமுடி வச்சுருக்க சிவன் என்ன, சதுர்முகன் என்ன, சதுர்முகனான பிரம்மா என்ன, இவர் முதலான் தரம் எல்லாம், இவர்கள் முதலாகி இருக்கிற தரம், அதுக்கு முக்கிய இருக்கிற தேவர்கள் எல்லாரும், அவளோட தரம் எல்லாம் எப்படி இருக்கு, அடைய வினைப்பயனாகி அவளுடைய தரம்லாம் வினைப்பயனால் அடையப்படுறது, அவளுடைய கர்மானுகுணமாக அவளுக்கு அந்தந்த ஸ்தானங்கள் வருது, சிவனாவோ பிரம்மாவோ தேவர்களாவோ ஏதோ, அதெல்லாம் எப்படி இருக்கு, கர்மானால வருதுனால உண்டாருது, எதெல்லாம் உண்டாகும் அதெல்லாம் அழியும், அழியும், அழிந்து விடும் படி கண்டு அதனுடைய சொரூபம் எப்படி இருக்கு, அதெல்லாம் உண்டாருது அழியும் அழியிருக்கு, அழிஞ்சு போகுது, அந்த மாதிரி இருந்தா அதெல்லாம் வந்து ஸ்திரமானதாக கிடையாது, என்னைக்கும் சாஸ்வதமா இருக்காது அப்படின்றது பார்த்து, கடிமலரால் பிரியாத கட்சி நகரத்தி இரு இடமுடையவர்களாளர் அப்படின்னு சொல்றோம். கடிமலரால், கடிமலரால்னா வாசம் மிகு மலர், அந்த மலர்ல இருக்கிற பிராட்டி பெருந்தேவித்தக, கடிமலரால் பிரியாத அந்த ஸ்ரீ எப்படி இருக்கான், என்னைக்குமே விட்டு பிரியாத இருக்கா, பிரியாத கட்சி நகரத்திகிரி, அந்த கடிமலரால் பிரியாத கட்சி நகரத்திகிரி, அந்த ஸ்ரீ என்னைக்குமே ஸ்ரீ, ஸ்ரீன்றது என்னது, சொத்து, தன்னுடைய சொத்து, அவனுடைய ஐஸ்வர்யம் என்னைக்குமே குறையாம விட்டு பிரியாம இருக்கிற பெருமான். மற்றவாளுக்கெல்லாம் ஐஸ்வர்யம் எப்படி வருது, கர்மாவின் வழியா வருது, அதனால அழிஞ்சும் போறது, ஆனா இவனுக்கு என்ன, ஸ்ரீயே வந்து தன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுனால இவனுடைய சொத்தானது என்னைக்கும் ஸ்திரமாக இருக்கிறது, என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கு, என்னைக்கும் இதுக்கு வந்து குறைச்சலும் கிடையாது அழிவும் கிடையாது, அதனால கடிமலரால் பிரியாத கட்சி நகரத்தை அத்திகிரி, அந்த கட்சி நகராக இருக்கிற அத்திகிரியே இடமுடைய, அந்த அத்திகிரியே தனக்கு இடமாக இருக்கானே அருளாளர், அந்த அருளாளருடைய இணையடி, அந்த இணையடினா ஒத்த இருக்கிற பெருமாள் திருவடி, முன்ன பின்னெல்லாம் இல்லாம ரொம்ப நேர்த்தியா இருக்கிற இரண்டடி அடி இணையடி, இந்த இணையடிய நான் அடைந்தேனே, அதனால நான் அதை போய் அடைஞ்சேன் அப்படின்னு. தந்திரங்கள் வேறின்னி தமது வழி அழியாது, மந்திரங்கள் தம்மாலும் மத்துமுள்ள உரையாலும், அந்தரங்கண்டடிபணிவார் எல்லார்க்கும் அருள் புரியும், சிந்துரவர் பிரயவனார் சீலமல்லதறியேனே. ரெண்டாவது பாட்டுல ஏன் அவன் பெருமாள் அடையணும், என்ன குறையாத செல்வத்தை உடையவன் அவன் அப்படின்றத சொல்லிட்டு, இப்ப மூணாவது பாட்டுல நாம பெருமாள் அடையலாம், பெருமாள் அடையறதுக்கான நாம என்ன பண்ணணும் அப்படின்றத இதோ சொல்றேன். தந்திரங்கள் வேறின்னி, வேற தந்திரங்கள் எதையும் நாம கை கொள்ளாம, வேற தந்திரங்கள்னா வேற உபாயங்கள், வேற உபாயங்கள்னா என்ன பக்தியாதி அந்த மாதிரி வேற எந்த உபாயத்தையும் கொள்ளாம அப்படின்னு. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், பக்தி பிரபத்தின்னு ரெண்டு சொன்னோம், ரெண்டு உபாயம்னு, ஆனா ரெண்டு உபாயமுமே ரெண்டு பேர்னாலையும் அனுஷ்டிக்கப்படுவது அப்படின்றதையும் நாம பார்க்கணும். பக்தி யோகம் பண்றவாள் அந்த பக்தியோகம் பலிக்கணும் அப்படின்னு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணணும், பண்ணாதான், ஏன்னா நம்ம பிராரப்தோஷாத்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ பாபங்கள்லாம் இருக்கு, பக்தியோகம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு உபாயமானதுனாலே அந்த பாபங்கள்லாம் அதை நடுவில் வந்து நிறுத்திடக்கூடாது. முதல்ல தைலதாராச்சனமா பெருமாள் ஒரு நாள் தோன்னா போறாது, ஆயுஷ்பரியந்தம் போய் அது வந்துட்டே இருக்கணும், இடைவிடாது, ஆயுஷ்பரியந்தம் வரணும் மாத்திரம் இல்லை கடைசியில அந்திம ஸ்மிருதியும் வரணும்னு பார்த்தோம். கடைசி க்ஷணத்துல எம்பெருமான நாமளா முயற்சி பண்ணி எம்பெருமான நினைக்கணும் நம்ம போற சமயத்துல. அதெல்லாம் வந்து நம்ம பாபங்களை அதை தடுத்துருத்தோம்னா அந்த பக்தி வந்து பலிதமாகாது. அதனால இவ்வளவு தூரம் அதுல தொந்தரவு எல்லாம் இருக்கிறதுனால எம்பெருமானத்துல நம்ம பக்தியோகம் பண்ணா கூட நம்மளுக்கு நல்ல சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு, அதுக்கு உண்டான யோகியதெல்லாம் இருக்கு அப்படின்னா கூட அந்த பிரபத்தி அங்க அங்க பிரபத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தி யோகத்துக்கு அங்கமாக, அது பக்தி யோகத்தின் அங்கமாக ஒரு பிரபத்தி பண்ணணும் எம்பெருமானத்துல. ஏன்னா இதை நீ வந்து கடைசி வரையில் தலை கட்டணும் இந்த பக்தி யோகத்தை அப்படின்னு அங்க பிரபத்தி பண்ணணும். இவனுக்கோ இப்போ நம்மள மாதிரி இருக்கிற சரணாகதி பண்றவாளுக்கோ சுதந்திர பிரபத்தின்னு சொல்லுவான். இதுக்கு வேற ஒண்ணு வேண்டியதே இல்லை, பிரபத்தி மாத்திரம் அந்த ஒரு தடவை சக்கு பிரபத்தி தான். அந்த ஒரு தடவை தான் அந்த காரியத்தை பண்ணா போறோம், அந்த பண்ணச்சே என்ன பண்றோமோ போறோம், அதை தவிர வேற ஒன்றும் நம்ம வந்து பண்ண வேண்டாம் இதுக்காக. அப்போ பக்தி நம்ம பண்ணணும்னு சொன்னீங்களே அப்படின்னா அந்த பக்தி பல பக்தியாகும். பிரபத்தி பண்ணதோட காரியம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் இருக்கிறனால எம்பெருமானத்தில் பக்தி பண்ணிட்டு இருக்க போறோம். பல பக்தியா அங்கே போய் அனுபவிக்கிறதுல எத்தின்ச்சு பலம் இங்கே அனுபவிக்கிறோம் எம்பெருமான், அது பல பக்தி அப்படின்னு சொல்றது. அதனால தந்திரங்கள் வேறு இனி பக்தி மாதிரி வேற ஒரு உபாயத்தை எதையும் கொள்ளாமல் பக்தி எதுக்கும் போகாம இதை ஒண்ணுத்த மாத்திரம் கைப்பிடிச்சு தந்திரங்கள் வேறின்னி தமது வழி அழியாது அப்படின்னு. நம்ம வழி யான சரணாகதி வந்து அழியாத வழி, சாஸ்திரத்துல சொல்ற வழி இது வந்து ஒன்னும் துளி கூட குறவில்லை அப்படின்னு இருந்துட்டு மந்திரங்கள் தம்மாலும் மற்றும் உள்ள உரையாலும் ஸ்துதி ஸ்மிருதி மமைவ ஆக்ஞா எஸ்தா முல்லங்கிய வர்த்ததே ஆக்ஞாச்சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி நவைஷ்ணவா அப்படின்னு எம்பெருமான் கண்ணன் கீதையில சொல்றான். என்ன சொல்றான், வேதங்கள் என்ன ஸ்மிருதிகள் அதனோட உபபிரமணம் இருக்க ஸ்ருதி இத்திஹாச புராணங்கள் அதுலாம் சொல்றதுலாம் என்ன, இது எல்லாம் வந்து என்னுடைய கட்டளை, இதை யார் வந்து உல்லங்கனம் பண்ணி உல்லங்கனம் பண்ணா மீறி நடக்கிறானோ அவன்லாம் வந்து என்னுடைய கட்டளையை மீறினவன், ஆக்ஞாச்சேதி கட்டளையை மீறினவன், எனக்கு துரோகம் பண்ணவன், மம துரோகி அவன்லாம் மத் பக்தோபி என்னிடம் பக்தியே பண்ணாலும் நான் வைஷ்ணவஹா. வைஷ்ணவன் சப்தத்துக்கு விஷ்ணு சம்பந்தின்னு அர்த்தம், விஷ்ணுவை சேர்ந்தவன் எம்பெருமானை சேர்ந்தவன் நான் வைஷ்ணவஹா, அவன் என்னை சேர்ந்தவன் அல்லன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். அந்த என்னை சேர்ந்தவன்றது யார் நினைக்கணும், பெருமாள் நினைக்கணும், இவன் என்னை சேர்ந்தவன் அதை நான் நினைக்க மாட்டேன் அந்த மாதிரின்னு சொல்றது. இங்க அதுக்கும் அதே மாதிரி தான், நம்மளுக்கும் மந்திரங்கள் தம்மாலும் மற்றும் உள்ள உரையாலும் அந்தரங்கண் அடிபணிவார். இந்த அந்தரத்தை புரிஞ்சுக்கணும், அந்தரம்னா இந்த வேறுபாடுகள், நாம எந்த மாதிரி, நாம புருஷன், புருஷன்னா நம்மளுக்கு விகிதமான கர்மாக்கள் இப்படி இப்படிலாம் இருக்கு, நாம வந்து ஒரு பெண் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் இருக்கு, நாம வந்து நம்ம சின்ன பசங்க குழந்தைகள் அப்படின்னா இந்தெந்த மாதிரி எம்பெருமான நாம வந்து அணுகணும் ஆராதிக்கணும், பெரியவாள்லாம் இப்படி பண்ணணும், ஆசிரமங்கள்லாம் இருக்கு, நாம பிரம்மச்சாரின்னா பெருமாளுக்கு இப்படி இப்படிலாம் ஆராதனம் பண்ணணும், கிரகஸ்தான்னா அதுக்கு ஒரு ஒரு இதுகள், அப்புறம் நாம எந்தெந்த வர்ணங்கள் எல்லாத்துக்குமே ஸ்தான விசேஷம் எப்படி இப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் எப்படி இப்படி சொல்றோ, எப்படி சாஸ்திர விகிதமா இருக்கோ அப்படி இருந்துட்டு எம்பெருமானை அடிபணிவாருக்கு, இந்த மாதிரி அடிபணிவாருக்கு எல்லாருக்கும் அருள் புரியும். எல்லாருக்கும் அருள் புரியும்னா சாமான்யமா எல்லாருக்கும் இது பண்ண மாட்டான், தான் சொல்லிட்டு செய்யும் தேவ பிரபுக்கெல்லாம் தானும் சொல்லிட்டு செய்ய கடவனாய் அப்படின்னா. அதனால தன் சொல்லான சாஸ்திரங்களை யாரெல்லாம் மதிக்கிறாளோ அவளுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு. ஏன்னா அந்தரங்கண்டடி பணிவார் எல்லாருக்கும் அருள் புரியும் சிந்துரவர் பிரையவனார், அவனுடைய சீலம் அல்ல தெரியனே, அவனுடைய குணங்களை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற. ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு பாசுரத்திலையும் பெருமாளுக்கும் ஒரு விசேஷனம் போடுற, சிந்துரவர் பிரியவனார் அப்படின்னு, சிந்துரம்னா யானை, சிந்துரவெற்பு யானை மலை ஹஸ்திகிரி, சிந்துரவர் பிரியவனார் அந்த ஹஸ்திகிரி மேல இருக்க இறைவனார், சீலம் அல்ல தெரியனே அவனுடைய சீலத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது, அவனுடைய குணத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு. இந்த இடத்துல நம்ம கிட்டே அவன் குணத்தை எதிர்பார்க்கறான், அவனும் குணவளனா இருக்கான், அதனால அவனுக்கு குணத்தை சொல்றது. ஒரு ஒரு இடத்துல போடுற விசேஷனமும் வெறும வந்து இந்த இடுகை முனைக்கோ இல்ல வந்து இந்த சொல் ஒலிக்காகவோ மாத்திரம் இலக்கணம் இலக்கியத்துக்காக மாத்திரம் போடல. இதுல ஒன்னு ஒரு பதத்துக்கும் அர்த்தங்கள் நிறைய இருக்கு. நாம வந்து அதை மேம்போக்கா இப்ப பார்த்து போறோம். அதனால சிந்துரவர் பிரியவனார் சீலமல்ல தெரியாங்க, நாமளும் சீலத்தோட ஒன்று இருக்கணும். எம்பெருமான் சீலம் கேட்க வேண்டாம் அவன் குணாலும். அதனால யதா விகிதமான சாஸ்திரத்தை கடைபிடிச்சுண்டு நாம வந்து பெருமாளை சரணாகதி பண்ணணும். மேல்பாட்டு காகமிரா கதன் மன்னர் காதலி கத்திர பந்து நாகமரணயன் முதலா நாகநகரார் தமாக்கும் போகமுயர் வீடு பெற பொன்னருள் செய்தம கண்டு நாகமலை நாயகனார் நல்லடி போதடைந்தேனே. என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டே நாம வந்து யதாசாஸ்திர விகிதமா தான் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மள எத்தனை பேருக்கு அது வந்து கை கூடும், எம்பெருமான் அப்ப நம்மளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சந்தேகம் தான். அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கா, அப்ப நம்மளுக்கெல்லாம் உண்டா அப்படின்ற கேள்வி வருதோ இல்லை, அந்த கேள்வி வரத்துக்கு தான் இப்போ சொல்றேன். யாராருக்கெல்லாம் பண்ற எம்பெருமான் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு, காகம் இராக்கதன் இராக்கதன் முதல்ல காகம், காகம்ன்றது அந்த காகாசுரன், இராக்கதன் ராட்சசன், ராட்சசனா இருக்க விபீஷன் அந்த ராட்சசன், மன்னர் காதலி அந்த பஞ்சபாண்டவாளுடைய காதலியா இருந்த திரௌபதி, கத்திரபந்து க்ஷத்ரபந்துன்ற ஒரு ராஜா, அவன் மகாபாபி, அவன் வந்து மூன்று எழுத்துடைய பெயரால் கத்திரபந்துவன்னே பராங்கதி கண்டு கொண்டான். கோவிந்தா அப்படின்ற நாமத்தினாலேயே அந்த நாம உச்சாரணத்தினாலேயே அவனுக்கு வந்து நல்ல புத்தி வந்து ஆச்சாரிய பிராப்தி கிடைச்சி அவன் மோட்சம் வரையில் போனான் அப்படின்னு கதையெல்லாம் இருக்கு. அவன் அப்புறம் நாகம், நாகம்னா இங்க யானை கஜேந்திரன், கஜேந்திரனுக்கு தேவபெருமான் சாட்சாத் அனுகிரகம் பண்ணது என்ன, அயன் அரண் அயன் சிவனுக்கு பிண்டி ஆர் மண்டை ஏந்தி பிறர்மனை திரித்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் கையில சிவன் கையில கபாலம் ஒட்டின்னு இருக்குச்சு. அதுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷத்தினால தன் கையில கபாலம் பிரம்மனுடைய கபாலம் ஒட்டின்னு இருந்த போது அந்த கபாலத்துல பிச்சை எடுக்குச்சு. எம்பெருமான் போட்டதுனால்தான் அவனுக்கு உபகாரம் பண்ணதுனால்தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தியாசி அப்படின்னு இருக்கு. அயன் முதலா இப்போ பிரம்மாவுக்கு சாட்சாத் இந்த தேவபெருமாளே இங்க அனுகிரகம் பண்றான் இந்த ஹஸ்தகிரி மகாத்மியத்துல. அது நாம ஹஸ்தகிரி மகாத்மியம் பார்க்கச்சு அதை வந்து விசதமா பார்க்கலாம். பிரம்மாவுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணேருன்னு, பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணது என்ன, நாகநகரார்த்தமாக்கும் நாகம் அப்படின்னா வந்து தேவலோகம், அந்த தேவலோகத்துல இருக்கிற நாகநகர் அந்த தேவலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணது என்ன இப்படின்னு. ஏன்னா யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அதிகாரி வந்து யார் வேணா இருக்கலாம். ஏன்னா பசுர் மனுஷ்ய பக்ஷிவா ஏச்சே வைஷ்ணவ சம்ஸ்ரயாகா அப்படின்னு சொல்றது. எம்பெருமான் அடைவதற்கு இன்னார் இணையார் அப்படின்லாம் வேண்டியது இல்லை. பசுவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், பக்ஷியா இருக்கட்டும், எது வேணா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், அவளுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்றான் அப்படின்னு இருக்கு. அது சொல்லச்சே பிரபத்தி யோகத்துக்கு என்ன அதிகாரம் அப்படின்னா, பிரபத்திக்கு என்ன அதிகாரம் சொல்லச்சே சுவாமி தேசிங்க சாய்க்குச்சே, பக்தியா ஆதோ சக்திய பாவ பிரமிதி ரஹிததா சாஸ்திர தற்பர்யுதாசா காலக்ஷேபாக்ஷமத்வம் த்விஜி நியதி வசாதாபதத்விஷ் சதுர்பிஹ் ஏகத்வித்யாதி யோக வ்யதி விதுர நிஜாதி க்ரியா சம்ஸ்ரயந்தே சந்தஸ்ரீஷம் ஸ்வதந்திர பிரபதன விதினா முக்தயே நிர்விசங்கா. பக்தியாதோ பக்திகள் முதலானவற்றில் ஞான பக்தி, கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோகம் முதலானவற்றில் சக்தியபாவகா சக்தி இல்லைன்னா என்ன, பிரமிதி ரஹிததா பிரமிதினா ஞானம், ஞான ரஹிததா ரஹிதத்வம் ஞானம் இல்லாதது என்ன, சாஸ்திரத பர்யுதாசகா அந்த சாஸ்திரங்களிலே உதாசனா இருக்குது அதுல மனம் போகாம இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது என்ன, காலக்ஷேபாக்ஷமத்வம் எனக்கு எல்லாம் இருக்கு சுவாமி, ஞான சக்தி குணம் மூணுமே இருக்கு அப்ப கூட என்னால பக்தி யோகம் பண்ணா நான் என்னைக்கு போய் சேர்றது? பக்தி யோகம் பண்ணா இந்த ஜீவன் இதுல போய் சேர மாட்டோம். இந்த இந்த ஜீவன்ல பக்தி யோகத்தை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த பிராரப்த கர்மம் என்னைக்கு முடியறதோ அது எத்தனை ஜீவன் எடுக்கணுமோ அத்தனை ஜீவன் எடுத்துட்டு அது முடிகிற சமயத்துல போய் தான் எம்பெருமான அடைய முடியும். அவ்வளோ காலம்லாம் என்னால் வந்து காத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற வாடம் காலக்ஷேப அக்ஷமத்தம், இந்த காலத்தை போக்க முடியாமல் தவிக்கிறோமே அப்படி. அதனால தான் பிரபத்திக்கு எப்போ கேட்குறோமோ அப்போ கிடைக்கும். இன்னே இசையில் இணையடி சேர்ப்பர், இன்னிக்கே நம்மளுக்கு வந்து பெருமாள் கிட்ட பிரபத்தியில் நம்ம இன்னிக்கே நீ பெருமாள் திருவடி சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னால் பெருமாள் சேர்த்துன்றுவான். நாம் வந்து ஏத்த தேகாவசானம் அப்படின்னு நாம் வந்து பெருமாளை பிரார்த்திக்கிறதுனால இந்த தேகாவசானம் வரை இந்த தேகம் இருக்கிற வரை இந்த ஜீவனம் நடத்திட்டு அதுக்கப்புறம் நாம் பெருமாளை போய் அடைகிறோம். அதனால காலக்ஷேப அக்ஷமத்தம், காலத்தை பொறுத்துக்க முடிய கால விளம்பத்தை பொறுத்துக்க முடியாமல் இருக்கிறவாளும் காலக்ஷேபாட்சமத்தம். இது நீதி வசாத்து, நீதி வசாத்துன்னா நம்ம பிராரப்த வசாத்து ஆபதத்பிஷ் சதுர்பிஹி இப்படின்னு நாலு விஷயம் இருக்கு இல்லையா, சத்தியபாவம், ஞானபாவம், சாஸ்திரத்தில் உதாசீனாக இருக்கிறவன், கால அக்ஷமத்தை கால அக்ஷமனாக இருக்கிறான், இப்படின்னு நாலு விதமாக இருக்கு இல்லையா. இந்த இந்த நாலு இதில் ஏக வி த்ரயாதி யோக்ய, த்ரயாதி யோக இதில் ஒன்றோ ரெண்டோ மூணோ ஆதி சப்தத்தினால நாலுமே இருக்கிறவனும் இதுல ஏதாவது ஒன்னு இருந்தா கூட கால இந்த காலம் போறது மாத்திரம் பொறுத்துக்க முடியாது, மீதி மொத்தம் இருக்கு எங்கிட்ட சக்தி எல்லாம் இருக்குன்னா கூட பக்தி யோகம் பண்ணாம நேர பிரபத்தி பண்ணிடலாம். அந்த மாதிரி இல்ல எனக்கு வந்து சக்தி இருக்கு ஞானம் இருக்கு ஆனா வந்து உதாசீனா இருக்கேன் காலம் போறதையும் பொறுத்துக்க முடியல அப்படின்னா அதையும் பண்ணலாம். இது எப்படி வேணா இருக்கு, மொத்தம் நாலு விஷயம் சொல்லிருக்கோம், ஒன்று ரெண்டு மூணு நாலு, இதில் ஒன்று மாத்திரம் இல்லைன்னா கூட பண்ணலாம், ஒன்று ரெண்டு இல்லை, இல்லை ரெண்டு மூணு இல்லை, மூணு நாலு இல்லை அப்படின்னாலும் பண்ணலாம், ஒன்று ரெண்டு மூணு இல்லைன்னாலும் பண்ணலாம், ரெண்டு மூணு நாலு இல்லைனாலும் பண்ணலாம், மூணு நாலு ஒன்று இல்லைனாலும் பண்ணலாம், இல்லை நாலுமே இல்லைனாலும் பண்ணலாம் அப்படின்னு எந்த விகல்பத்தில் வேணால் எது இல்லைனாலும் பண்ணலாம். எதிபி தூர நிஜாதி கிரியா சம்ஸ்ரயந்தே, இந்த மாதிரி இருக்கிற அதிகாரிகள் இந்த மாதிரி விவிதமா வியதிபிதுரன், இந்த மாதிரி ஒன்னு ஒன்னும் இதுல ஒரு ஒரு விகல்பமும் வேற வேற தானே, அந்த மாதிரி விகல்பங்கள் இருக்கிறவாள்லாம் அவள்லாம் வந்து பெருமாளை சம்ஸ்ரயந்தே ஆசிரயிக்கிறாள். எப்படின்னா யார ஆசிரியர் பிரபதன விதினான், ஸ்ரீசம் ஸ்ரீயோட சேர்ந்த ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே அந்த ஸ்ரீக்கு ஈசனா இருக்கிற நாராயணன், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாயணமா அப்படின்னு துவயத்தை கொண்டுதான் எம்பெருமான் நம்ம வந்து சரணடைகிறோம். அந்த ஸ்ரீசம் அந்த பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான், ஏன்னா அவனே தான் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு வந்து இலக்கு. அதனால ஸ்ரீசம் ஸ்வதந்திர பிரபதன விதினா, ஸ்வதந்திர பிரபத்தினாதே இந்த பிரபத்தி ஒன்னே தான் அவர் பாரு, வேற ஒன்றும் நாம பண்ண மாட்டோம். சுதந்திர பிரபத்த விதினா முக்தையே முக்திக்காக நிர்விசங்காக ஒரு சந்தேகமே இல்லாம ஸ்திர புத்தியுடன் மகாவிசுவாசத்துடன் அங்க பெருமாளை அவ அடையிறார் அப்படின்னு இங்க சொல்லிருக்கு. அதுக்குதான் இங்க வந்து காகமிரா கதன் மன்னர் காதலி கத்திர வந்து நாகமரணயம் முதலா நாக நகரார்த்தமாக்கும் இப்படின்னு எப்பேற்பட்டவாளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றான். அவளுக்கு எதுக்காக பண்றான்? நாக நகரார்த்தமாக்கும் போகம், போகம்னா இங்க இருக்கிற போகங்கள் என்ன, இந்த லோகத்திலே இருக்கிற போகங்கள் என்ன, எது கேட்டாலும் எம்பெருமான் தருவாங்கன்னா சதுர்விதா பசந்தேமா அப்படின்னு சொல்றான். எல்லா புருஷார்த்தத்துக்கும் பெருமாளே தரான், இவனே தான் தரான். ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தாத்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு, கஷ்டப்படுறவங்கள் என்ன, ஞானி என்ன, அர்த்தார்த்தி அர்த்தத்துக்காக என்ன, ஜிக்யாசு சாமானிய ஞானம் என்ன, ஞானியா இருக்கணும் பெருமாளையே வேண்டுறேன் அப்படின்னு எந்த புருஷார்த்தத்துக்கும் பெருமாளையே வந்து அடைகிறாள். அதனால எல்லா பலனையும் பெருமாளே தரக்கூடியவன் அப்படின்னு இருக்கு. அதனால போகம், இங்க இருக்கிற போகம் என்ன, உயர் வீடு பெற, மேல இருக்கிற ஸ்ரீ வைகுண்டமான லோகம் என்ன, உயர் வீடு பெற, அங்க இருக்கிறத அதுக்கு பெற பொன் அருள் செய்தமை. பொன் அருள் செய்தமைன்னா ஸ்ரீயோட சேர்ந்து அவன் வந்து அனுகிரகம் பண்றான், அந்த பிராட்டியோட சேர்ந்து அந்த அனுகிரகம் பண்ணதை கண்டு நாகமலை நாயகனார் நல்லடி போதடைந்தேன். அவனுடைய நல்ல திருவடி, நல்ல திருவடின்னா வெறும் திருவடி இல்லை, நல்ல திருவடின்னு சொன்னதுனால அங்க வந்து இதுவே சரணமாக பற்றக்கூடிய திருவடி, பிராட்டியோட கூடினவனாலே என்னைக்கும் கைவிட மாட்டான், அந்த தயை இருக்கிறதுனால நல்ல திருவடி, நல்லடி போர் அடைந்தேனே அப்படின்னு இங்க வந்து இந்த பாட்டுல சொன்னார். இதுக்கு மேல் பாட்டு உகக்குமவையுகந்து உகவாதனைத்து மொழிந்து உறவு குணமிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலன வரித்து சகத்தில் ஒரு புகழில்லா தவமறியேன் முதல் கட்சி நகர்கருணை நாதனை நல்லடைக்கலமாயடைந்தேனே. மேலே போன பாட்டுல இப்போ நம்ம எல்லாருக்கும் இதுலயே அதிகாரம் உண்டு அப்படின்னு சித்தமாயிருக்க, இப்போ இந்த பிரபத்திய நம்ம எப்படி பண்ணணும், இந்த பிரபத்திக்கு ஷடங்க யோகம் அப்படின்னு சொல்லுவா, பக்திக்கு அஷ்டாங்க யோகம், இந்த பிரபத்திக்கு ஷடங்க யோகம் அப்படின்னு சொல்லுவா. அஞ்சு அங்கம் பிரபத்தி அப்படின்றது அங்கி, அங்கின்னா அங்கத்தை உடையது அங்கி, அங்கி அதனால ஷடங்க யோகம்னு சொல்லுவா, பஞ்சாங்க யோகம்னு சொல்லுவா. இந்த என்ன என்ன அதனுடைய அங்கங்கள் அப்படின்னு சொல்றது. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பஹா பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷஸ்யதீதி விஸ்வாஸஹா கோத்ருத்வவரணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்ப்பண்யே ஷட்விதாசரணாகதிஹி இப்படின்னு காரிகை இருக்கு. முதல்ல ஆனுகூல்யஸ்ய சங்கல்பம், அனுகூலமாக இருப்பேன், எம்பெருவான் சொன்னபடியே நடப்பேன் அப்படின்ற சங்கல்பம் வேணும். அதுதான் உகக்கும் அவை உகந்து, எம்பெருவான் உகக்கும் அவையே நானும் உகந்து அப்படின்னு. அப்புறம் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம், எம்பெருமான் எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னானோ அதெல்லாம் பண்ண மாட்டேன், உகவாதனைத்தும் ஒழிந்து எம்பெருமான் உகாதது அனைத்தையும் நானும் ஒழிச்சு பட்டிடுவேன், நானும் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதுதான் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம். உறவு குண துணிவு பெற உகந்து, உறவு குண துணிவு பெற உணர்ந்து அப்படின்னு. அவனுடைய உறவு இந்த சேத்தனா சேத்தனங்களுடைய எம்பெருமானுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்றத உணர்ந்து, அவனுடைய குணங்கள் காப்பாற்றுவான்றதெல்லாம் உணர்ந்து, துணிவு பெற, துணிவுனா அவன் நம்மை காப்பான் அப்படின்றதை உணர்ந்து, ரக்ஷியஸ்யதி ரக்ஷிஷ்யதி அப்படின்னு எம்பெருமான் நம்மை காப்பாற்றுவான், கட்டாயம் கைவிட மாட்டான், எப்படியுமே காப்பாற்றுவான் அப்படின்ற மகாவிஸ்வாசம். ரக்ஷியஸ்யதி இதி விஸ்வாசஹா, ரக்ஷிஷ்யதி இதி விஸ்வாசஹா, எம்பெருமான் நம்மளை காப்பாற்றுவான்ற விஸ்வாசம், மகாவிஸ்வாசம் அப்படின்னு சொல்றது. பார்த்தோம் இல்லையா, மூணாவதா இருக்கிற அங்கம் அந்த உணர்ந்து வியன் காவலன வரித்து, நம்மளை வந்து எம்பெருமான் காப்பாத்துவான், நீதான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு அவனை வரிக்கணும். அப்புறம் கோப்திருத்வ வரணம் அப்படின்னு சொல்றான், பக்திஸ்தானே ஸ்தித்வா துமேவ ரக்ஷகோ பவா அப்படின்னு. பக்தி நான் பண்ற பிரபத்தியத்துல பொண்ணு எடுத்து பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது அப்படின்னு சொல்றா இல்லையா, அது மாதிரி பக்தி பண்ண வேண்டிய இடத்துல நான் பிரபத்தி பண்றேன், இதையே நீ வந்து அந்த ஸ்தானத்துல நின்று என்ன நீ காப்பாற்றணும் அப்படின்னு எம்பெருமானிடம் பிரார்த்திக்கிறது. அதுதான் கோப்திருத்வ வரணம். கோப்தா கோப்தானா நம்மளுக்கு ரட்சகன் அர்த்தம், எம்பெருமானே நீ என்னை காப்பாத்து வரணம் அப்படின்னா அவனை வந்து பிரார்த்திக்கிறது தான் வரணம், கோப்திருத்வ வரணம், நீ வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறது கோப்திருத்வ வரணம். சகத்தில் ஒரு புகழில்லா கார்பண்ய வரணம், வேற யாரும் எனக்கு புகழ் இல்லை. இதுதான் இந்த கார்பண்ய வர்ணம் தோற்றுகைக்காக தான் ஆக்கிஞ்சின்னத்துவமும் அனன்யகதித்துவமும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரெண்டும் இருக்கிறதுனால தான் கார்பண்யம் தோற்றுறது. கார்பண்யம் அப்படின்னா கிருப்பணன் அப்படின்னா, கிருப்பணன் அப்படின்னா ஏழைன்னு அர்த்தம், ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் ஆக்கிஞ்சன்யம், ஆக்கிஞ்சன்யத்தினால தான் கார்பண்யம் தெரியுது, அனன்யகதித்துவத்தினால தான் கார்பண்யம் தெரியுது. அதான் சகத்தில் ஒரு புகழ் இல்லா, இந்த ஜகத்துல எம்பெருமான தவிர நம்மளுக்கு வேற புகழ் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுனால கார்பண்யம் தோற்றுறது. புகழ் இல்லா தவமறியே, அந்த மாதிரி ஒரு தவம் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி எம்பெருமான்கிட்ட மதுள் கட்சி நகர்கருணன் அதனை மதுள் நன்னா அரணா இப்படிலாம் இருக்கிறது. மதுள் கட்சி நீங்க ஏன் போட்டார் அப்படின்னா நன்னா அரணா இருக்கு எம்பெருமான், இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு எம்பெருமான் நல்ல அரணாக இருப்பான், அவளை என்னைக்கும் கைவிட மாட்டான், அவளுக்கு எந்த ஹானியும் வராதபடி எம்பெருமான் காப்பாற்றுவான் அப்படின்றதுக்காக தான் மதுள் கட்சி, மதுள் கட்சி நகர், அந்த கட்சி நகருக்கே அந்த இது போட்டேன். அப்புறம் கருணைநாதனை, அவன் ரொம்ப கருணாவான் எம்பெருமான், கருணாகரன் அப்படின்னு சொல்லி கருணைநாதன். ஏன்னா நாம கெஞ்சினா கெஞ்ச கெஞ்ச ஒருத்தர் பாட்டு காது கொடுக்காம போறவன் கிடையாதவன், நாம அவனை பிரார்த்திச்சா நம்மளை கட்டாயம் அவன் கருணை கடல்னால அவன் வந்து நம்மளை கட்டாயம் காப்பாற்றுவான் அப்படின்னு கருணைநாதனை நல்லடைக்கலமா அடைந்தேனே. நல்லடைக்கலம்னா இப்போ அவள் நல்லா காப்பாற்றுவா, அவளை காப்பாற்றணும்னு ஆசை இருக்கும், ஒருத்தர் காப்பாற்றுவா, ஆனால் அவள் சக்தி அந்த மாதிரிலாம் இது இல்லைன்னா நாளைக்கு வேற யாராவது வரைச்சா நம்மளுக்கு ஹானி வந்துடும், அந்த மாதிரிலாம் இல்லை. எம்பெருமான் சர்வசக்தன், அதனால நல்லடைக்கலமாக அடைஞ்சன. அவன் அடைக்கலம் அடைஞ்சாச்சுன்னா அதுக்கு மேலே அவன் பார்த்துக்க போறான் நம்மளை காப்பாற்றுறது, வேற யாரும் ஒன்றும் வேண்டியதில்லை, அதனால நல்லடைக்கலமாக அடைந்தேனே அப்படின்னு இந்த பஞ்சாங்கத்தோடு உள்ள சரணாங்கத்தி எப்படி பண்ணணும் அப்படின்றத இங்கே இந்த இதில் சொன்னேன். சரி சுவாமி, இந்த சரணாங்கத்தி பண்ணணும், இப்போ யார் பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்போ அங்கியோட அங்கியே இங்கே இந்த பாட்டில் விவரிச்சார். மேல் பாட்டில் இந்த பாட்டில் அங்கத்தை விவரிச்சார், பஞ்சாங்கமாக இருக்கிற ஆணுகோவில்யஸ்ட சங்கல்பம், பிராதிகோவில்யஸ்ட வர்ஜனம், கோத்ருத்வ வர்ணம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம் அப்படின்ற அஞ்சு அங்கத்தோட சேர்ந்த சரணாகதின்ற அங்கியையும் இங்கே சொன்னேன். இதுக்கு மேல் பாட்டில் இந்த அங்கி எத்தனை விதமாக இருக்கு அப்படின்றத சொல்கிறேன். சரணாகதி எப்படி எப்படிலாம் இருக்கு, எப்படி எப்படிலாம் பண்ணலாம் இந்த சரணாகத்தியை அப்படின்றத சொல்கிறேன். அளவுடையாரடைந்தார்க்கும் மதனுரையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவொழிவாரமரன்னை செய்தவர்க்கும் காவலராம் துளவமுடி அருள்வரர்க்கு வக்கீலனை வைத்தேனே. இந்த சரணாகதி நாலு விதமாக இருக்கு, ஸ்வநிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை அப்படின்னு. இந்த ஸ்வநிஷ்டை அப்படின்றது தானே பிரபத்தி பண்ணிக்கிறது, ஆச்சாரியால் கிட்ட ஞானத்தெல்லாம் தெளிவு பெற்றுண்டு, அதான் அளவுடையார் அடைந்தார்க்கும், தனக்கே அளவு இருக்கு, தனக்கு அந்த ஞான சக்தியாதிகள்லாம் இருக்கு, அதனால ஆச்சாரியாள்கிட்ட நன்னா கிரகிச்சின்ற விஷயத்தெல்லாம் தனக்கே பண்றதுக்கு சக்தி இருக்கு, அதனால அளவுடையார் அவா அடைந்தார்க்கும் ஸ்வநிஷ்டாதிகாரிகள் தானே எம்பெருமானை எம்பெருமானிடத்தில் தன் பரத்தை சமர்ப்பித்தவர்கள். அதன் உரையே கொண்டவர்க்கும் அந்த பிரபத்தி வாக்கியம் இருக்கு இல்லையா, ஆச்சாரியாள் சொல்ல அந்த உரையை மாத்திரம் கொண்டவாள், ஆச்சாரியாள் சொல்ல அந்த பிரபத்தி வாக்கியத்தை இவா வந்து அந்த பிரபத்தி வாக்கியத்தை திருப்பி வந்து பின்னாடி உச்சாரணம் பண்ற அதன் உரையே கொண்டவர்க்கும் பண்ற உக்தி நிஷ்டாள். உக்தி நிஷ்டாள்ன்றவ ஆச்சாரியாள் சொல்ல சொல்ல தான் அந்த பிரபத்தி வாக்கியத்தை சொல்லி எம்பெருமானிடத்தில் தன் பரத்தை சமர்ப்பிக்கிறவாள் உக்தி நிஷ்ட அதிகாரிகள். அதன் உரையே கொண்டவர்க்கும் அப்புறம் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மா தவத்தோர்க்கும் அப்படின்னு. வளவுரை, வளவுரைன்னா நம்ம உஜீவிப்பதற்கான உரை, இந்த உபதேசங்கள் பண்ண ஆச்சாரியாள் அந்த உரை. வளவுரை தந்தவன் ஆச்சாரியாள், அந்த உரையை தந்த உபதேசம் பண்ண ஆச்சாரியாள் அவா அருளே மன்னிய, வேற எதையும் இல்லை, அவளோட அருள் மாத்திரம், ஆச்சாரிய கிருபைய மாத்திரம் மன்னிய தன்னிடத்திலே கொண்ட மாதவத்தோர், ரொம்ப மகாதவம் உடையவாள், ரொம்ப புண்ணியம் பண்ணவாள் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி இருக்கிற ஆச்சாரிய நிஷ்டாதிகாரி ஆச்சாரியாலே நம்மளுக்காக பிரபத்தி பண்ணி வைக்கும் அவர்கள், பிரபத்தி பண்ணி வைக்க அதையே ஏற்றுக்கொண்டு போவோம் அவர்கள் அப்படின்ற இதுவா. அதனால வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் அப்படின்னு ஆச்சாரிய நிஷ்டாதிகாரிகள். அப்புறம் களவொழிவார் எமர் என்ன, இதுக்கப்புறமா இதுவரையில் இருந்த அதிகாரிகளுக்கு தான் பிரபத்தி பண்ண போறோம் அப்படின்றதுலாம் தெரியும், ஆச்சாரியத்தில் பிரார்த்திச்சு ஆச்சாரியன் நமக்காக பண்ணியோ இல்லை ஆச்சாரியன் சொல்ல சொல்ல நாம பண்ணியோ இல்லை ஆச்சாரியன் அனுகிரகம் பெற்று நாமளே நம்ம சமர்ப்பிக்கிறதோ அப்படின்னு பண்ணது. இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று களவொழிவார் எமர், களவு களவுன்னா என்னன்னா நம் இந்த ஜீவன் இந்த ஆத்மா எல்லாமே எம்பெருமானுடைய சொத்து, இதை வந்து நாம் வந்து நம்முது நம்முதுன்னு சொல்றதுனால நாம் என்ன பண்ணிருக்கோம், எம்பெருமானிடத்துலேருந்து இந்த இதெல்லாம் வந்து களவாடி வச்சுருக்கோம் இந்த ஆத்மாவெல்லாம். இந்த களை ஒழிவார், இந்த திருட்டை ஒழிப்பார் அப்படின்னு. இந்த இந்த திருட்டு இதுல இருந்து இவன் இதை ஒழிக்கிறதுனா எப்படி ஒழிக்கணும், சொத்தை உடையவன்கிட்டயே சேர்த்து விடணும், அப்பதான் வந்து அந்த களவு ஒழியும். அதனால ஆச்சாரியால் எம்பெருமான் இடத்தை பிரார்த்திக்கிறார், களவொழிவார் எமர், என்னை சேர்ந்தவனா இருக்கிற எமர் களவொழிவார், அவர் வந்து களவை ஒழிக்கணும் ஒழிக்கிறேர், அதனால அவனுடைய சொத்தை நான் உங்ககிட்ட திருப்பி தரேன் அப்படின்னு ஆச்சாரியால் அவளுக்காக பிரபத்தி பண்ண அதுக்கு இசைந்து இருக்காளே பாகவத நிஷ்டாள். வேற ஒன்றும் கிடையாது, ஆச்சாரியால் என்ன சொல்றாலும் அவ இட்ட வழக்கா இருந்துட்டு அவளுக்கு சேவை பண்றதையே வந்து இது பாகவதாளுக்கு சேவை பண்றதையே தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளா வச்சிருந்திருக்காளே பாகவத நிஷ்டாள். அவளுடைய பத்தி சொல்றது களவொழிவார் அமர் என்ன இப்படின்னு இந்த நாலு விதமா ஸ்வநிஷ்ட முக்தி நிஷ்ட ஆச்சார நிஷ்ட பாகவத நிஷ்ட இந்த நாலு விதமா பண்ண எல்லாருக்கும் அப்படின்னு இசைந்தவருக்கும் காவலராம் அப்படி இருக்கிறா மொத்த பேருக்கும் ரக்ஷகன் துளவமுடி அருள் வரதர் அப்படின்னு போட்டு சொல்லுங்க. துளவமுடி அப்படின்னு எதுக்காக சொன்னார் அப்படின்னா இந்த துளசி ஒன்னு மாத்திரம் தான் கீழே அங்குரிக்கும் போதுன்னு சொல்லுவா, மொளை விடுறதுலேருந்தே அதனுடைய நறுமணம் மாறாம இருக்கும். அதே மாதிரிதான் நாம நாமளும் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் அப்படின்னு நாங்கள் ஆழ்வார் சாதிக்கிற மாதிரி நாமளும் எண்ணிலேந்தோ எம்பெருமானுக்கு அடியவர்கள் தான். அதனால துளவமுடி அருள் வரதர், அந்த துளசி தன் முடியிலே வச்சுருக்க அருள் வரதர் அப்படின்னு. ஏன்னா இந்த சம்பந்தமா இருக்கே எம்பெருமான் சேஷி நாம சேஷன் அப்படின்ற சம்பந்தம் இது எண்ணிலேந்தோ இருக்கு, அனாதியா இருந்துன்னு தான் இருக்கு. நாம இன்னைக்குதான் அதை உணர்றோம், இன்னைக்குதான் அதை எம்பெருமான் கிட்ட போய் சேர்றோம். இதை தியோதிப்பிக்கிறதுக்காக இந்த சம்பந்தம் இன்னைக்கு நீ பிரபத்தி பண்ணதுனால வரல, இது எண்ணிலேந்தோ சித்தமா இருக்கு அப்படின்றத தியோதிப்பிக்கிறதுக்காக துளபமுடி அருள் வரதர் அப்படின்னு இங்க எம்பெருமானுக்கு விசேஷனம். துளபமுடி அருள் வரதர் துவக்கில் என வைத்தேனே அப்படி இருக்கிற அருள் வரதர். இந்த சம்பந்தம் இன்னைக்கு ஏற்பட்ட சம்பந்தம் இல்லை, எண்ணிலேந்தோ இருக்கிற சம்பந்தத்துல துவக்கில்னா சம்பந்தம், அந்த சம்பந்தத்துல இன்னைக்கு நான் வச்சேன், ஏற்கனவே இருக்கிற சம்பந்தத்தை நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதாக இந்த பாட்டு. இதுக்கு மேல் பாட்டு உமதடிகள் அடைகின்றேன் ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கி உந்தான் மிக விளங்கும் அமையுடைய வருளாளர் அடியினைய அடைந்தேனே. இதுக்கு மேல் பாட்டுல பெருமாள் நம்மளை எப்படி கை கொள்ளறான் அப்படின்னு பாக்குறது. உமதடிகள் அடைகின்றேன் என்று உன்னுடைய திருவடி நான் அடைகிறேன் அப்படின்னு சொன்னவாளுக்கு ஒரு கால் உரைத்தவரை, ஏன்னா பிரபத்தி சகிருக்கர்த்தவியம் ஒரே தடவை பண்ணாதான் போதும், இதுக்கு மேல ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு கால் உரைத்தவரை அப்படி ஒரு தடவை உரைத்தவரை அமையும் இனி அமையும் இது போரும் உனக்கு அப்படின்னு என்பவர் போல் அந்த மாதிரி சொல்ற மாதிரி பெருமாள் அபயஹஸ்தத்தை வச்சு நிற்கிறானே அஞ்சலன கரம் வைத்து அந்த மாதிரி வச்சுட்டு தமதனைத்தும் அவர் தமாக்கும் தன்னை மாத்திரம் தெரில தன்னையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வராதலால் அப்படின்னு நாங்கள் ஆழ்வார் சாய்க்கிறேன். தனக்கு தமதனைத்தும் தன்னோட மொத்த சொத்தையும் கொடுத்துட்றான், மொத்த போகத்தையும் தமதனைத்தும் அவர் தமக்கும் அவருக்கு அந்த பிரபந்தனுக்கு பிரபத்தி பண்ணவனுக்கு மொத்தத்தையும் தந்துட்டு அதனாலே எப்படி இருக்கான் பெருமாள், அதனால அவனுக்கு குறை வந்துட்டான்னா அதனால ரொம்ப பிரகாசிக்கிறான். ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா அவன் மூஞ்சி எவ்வளவு பிரகாசிக்கும். இவனுக்கு இந்த பிரபத்தி பண்ணவனுக்கு பெருமாள் கொடுத்ததுனாலே பெருமாள் அப்படி பிரகாசிக்கிறான் அப்படின்னு. தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும்தான் மிக விளங்கும் அப்படி பிரகாசிக்கிறான் பெருமாள் இவனுக்கு கொடுத்துட்டுமே அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தினால. அந்த மாதிரி இருக்க அமையுடைய அமையுடையன்னா பிரகாசம் மிக்க அருளாளர் அடியினையை அடைந்தேனே அப்படி இருக்கிற அருளாளர். ஏன்னா தேசிகனே இன்னொரு இடத்துல சொல்லிச்சே சொல்ற ஆரோப்பார் அவர் குணங்கள் அனைத்தும் கண்டால் அருளாளர் தாமினும் தமக்கொவ்வாறே. அந்த எம்பெருமானுக்கு அருளாளன் பேரு, அவனுடைய மொத்த குணத்தையும் பார்த்துட்டோம்னா இந்த அருளாளன் பாக்குறமே இந்த அருளாளன் அந்த அருளாளனுக்கு ஈடாக மாட்டான், அவ்வளவு அருள் அவனுக்கு பொழிஞ்சுட்டு இருக்கிறதே தான் வேலை. அதனாலேயே சந்தோஷம் உடையவன் இப்ப எம்பெருவான் அப்படின்னு இந்த பாத்திரத்துல பிரபன்னாளுக்கு மொத்தத்தையும் தனது மொத்தத்தையும் கொடுக்கறான் அப்படின்னு இதுல வந்து அந்த பிரபத்திக்கு உண்டான பலன் சொல்றது. இதுக்கு மேல் பாட்டுல நாம என்ன பண்ணணும், உத்தரகிருத்தி பிரபத்தி பண்ணிட்டு இங்க இருக்கும் காலம் வரை ஏதாவது பண்ணணுமோ இல்ல அது என்ன அப்படின்றத சொல்ற. தென்மகுரையாமைக்கும் நிறகைக்கும் தீவினையால் உண்மமரவாமைக்கும் உளமதியில் உகக்குகைக்கும் தன்மை கழியாமைக்கும் தரிக்கைக்கும் தணிகைக்கும் வன்மையுடைய வருளாளர் வாசகங்கள் மறவேனே. பிரபத்தி பண்ண அப்புறம் மகாவிஸ்வாசம் என்னைக்கும் நம்மளுக்கு குறையக்கூடாது. எம்பெருவான் எப்படியா இருந்தாலும் நம்ம காப்பாற்றி கொண்டு போய் தன் திருவடியிலே வச்சுப்பான் அப்படின்ற மகாவிஸ்வாசம் என்னைக்கும் குறையக்கூடாது. தென்மை குறையாமைக்கும், திண்மைனா மன உறுதி, இந்த மகாவிஸ்வாசம் என்னைக்கும் குறையாமைக்கும். நிறகைக்கும், நிறகைக்கும்னா ஞானம் நிறைவு பெறத்துக்கு அப்படின்னு, ஞானமும் பக்தியும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல வந்து பிரபத்தி பண்ணியாச்சுன்னா எம்பெருமானத்துல ஈடுபட்டு எம்பெருமான் என்னென்ன சொல்றான் பூர்வாச்சாரியா, அது பூர்வாச்சாரியா ஸ்ரீசக்தி என்ன, எம்பெருமான் ஸ்ரீசக்தி என்ன அப்படின்னு இந்த ஞானம் பக்தியெல்லாம் எம்பெருமானோட மேல மேல நிறைஞ்சுட்டே போகணும். ஏன்னா அதுதான் நம்மளோட ஸ்வரூபம். ஸ்வரூப ஆவிர்வாவது என்ன, எம்பெருமானத்துல பக்தி பண்ணிட்டு இருக்கிறது தான் கடைசியில மேல போய் அதான் பண்ண போறோம். அது இங்கே இருந்தே ஆரம்பிக்கணும். நிறகைக்கும், அது நிறையறதுக்கும். தீவினையால் உண்மை மறவாமைக்கும், ஏன்னா இவ்வளவும் பண்ணணுமா அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனாதியான பாபங்கள் இருக்கு. இந்த அனாதியான பாபங்கள்ல மத்ததெல்லாம் போயிட்டு இருக்கு, இந்த பிராரப்தம் மாத்திரம் இருக்கு நமக்கு. ஏன்னா இங்க இருக்கிற காலம் வரையில் நாம செஞ்சிருக்கோன்றதுனால இந்த தேகாவசாரத்துக்கு, இந்த தேக யாத்திரை நடக்கிறதுக்கு உண்டான புண்ணிய பாபங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த மாதிரிலாம் பிராரப்தம் இருக்கிறதுனால தீவினையால் உண்மை மறவா அமைக்கும், அந்த அந்த தீவினையால யதாவஸ்தித்தமான அறிவு மாறாம இருக்கிறதுக்கு இருப்பதற்கும், உளமதியில் உகக்கு வைக்கும், உள்ள தத்துவ ஜானத்தினால். இந்த தத்துவ ஜானம் இல்லையா, எம்பெருமான் தான் வந்து சர்வரக்ஷகன். அதுக்கு மேல சாஸ்திரங்கள் என்ன என்ன சொல்றதோ மொத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சாஸ்திரார்த்தங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு, அந்த ஞானத்தினாலே மகிழ்வதற்கும், உளமதியில் உகக்குகைக்கும், உள்ள யதார்த்தமான தத்துவ ஜானம், தத்துவம்னாலே யதார்த்தம் தான், தத்துவ ஜானத்தினாலே மகிழ்வதற்கும். அப்புறம் தன்மை குறையா அமைக்கும், நம்மளுடைய தாழ் உணர்ச்சி, நாம என்னைக்கும் பெருமாளுக்கு தாசபூதன் சேஷபூதன் அப்படின்ற தன்மை குறையாம இருக்கிறதுக்கும். அது என்னைக்குமே கொஞ்சம் கூட குறையக்கூடாது தன்மை வந்து தாசபூதன்ற நினைப்பு. அப்புறம் தரிக்கைக்கும், தாரணம் பண்ணணுமே எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், இந்த தேக அவசானம் வரி, இந்த தேக யாத்திரை நடக்கிற வரி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பெருமாள் நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்ற அந்த தரிக்கணும், அந்த தரிக்கிறதுக்கும். அப்புறம் தணிகைக்கும், தணிவு தணிவுன்னா தணிஞ்சு போறதுன்னு சொல்றாரு இல்லையா, இந்த தீ தணிஞ்சு போறது, இந்த சம்சார தாபங்கள் நம்மளை வந்து ரொம்ப வாட்டி எடுக்கச்சே, நாம வந்து அதெல்லாம் மறந்துட்டு எம்பெருமான் திருவடிகளே அதை நினைச்சிட்டு நாம வந்து ஆறி போயிருக்கிறதுக்கும், அந்த கஷ்டங்கள்லாம் மறந்து போயிருக்கிறதுக்கும். வன்மையுடைய ஒரு இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வன்மையுடைய வருளாளர். வன்மைன்னா என்ன அர்த்தம்னா வள்ளல் அர்த்தம், வன்மைனா வள்ளல் குணம்னு அர்த்தம். இந்த வள்ளலாருக்கான பேரொருளாளன், அந்த பேரொருளாளனுடைய வாசகங்கள் என்ன வாசகங்கள், கீதையை உபதேசம் பண்ணிருக்கான், அதுல முக்கியமா சரம ஸ்லோகம் இருக்கு, மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுசஹ, சர்வ தர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி வாசுசஹ. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னா எல்லா தர்மங்களிலே பல அபிசந்தியை விட்டு விட்டு, அந்த பலத்தை நீ ஆசிரிக்காமல் அந்த பலத்தை என்னிடம் விட்டு விட்டு எல்லா கர்மாவையும் பண்ணிட்டு என்னை சரணடைஞ்சு அகம் துவா சர்வ பாப்பேபியோ, உன்னை நான் எல்லா பாப்பங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், நீ வருத்தப்படாதே அப்படின்னு எம்பெருமான் சொல்றானே, அதெல்லாம் மறக்காம அதை நாம நினைச்சுட்டே இருந்தோம்னா இந்த இதெல்லாம் வராது, இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றியும். துணி உடையார் தூய் மொழிகள் பரிதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்ந்தரு கணங்கள் கருதி ஒரு தளிவாளால் கலக்க மறுத்தீரி பரிதிமதி நயனமுடைய பரமநடி பணிந்தேனே. இந்த பெருமாள் உடைய வாசகங்களான சர்மஸ்லோகம் முதலிய உபதேசங்கள்லாம் கேட்டு இருக்கணும் அப்படின்னு போன பாசகத்தில் சொன்னேன். இதுக்கு அடுத்த பாட்டில் ஆச்சாரிய ஸ்ரீ சுக்திகள்லாம் கேட்டு தெளிந்த ஞானத்தை பெறறோம் அப்படின்னு சொல்றேன். சுருதி நினைவு இவை அறியும். சுருதினா வேதம், நினைவுன்னா ஸ்மிருதி, நினைச்சு சொல்றதுனால ஸ்மிருதி. இந்த ஸ்மிருதி இதெல்லாம் அறியும் துணிவுடையார், இதெல்லாம் அறியறதுக்கு சக்தியுடையவர்கள் யாரு? துணிவுடையார் தூய்மொழிகள். அப்படி துணிவுடையார் தூய்மொழிகள் அப்படின்னா யாரு? இந்த துணிவுடையார்னா ஸ்ருதி ஸ்ருதியெல்லாம் சேர்த்து அவளுடைய தூய்மையான மொழி, நம்மளுக்கும் புரிகிற மாதிரி மொழியான ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மயர்வர மதினெல்லாம் அருளை பெற்ற ஆழ்வார்கள் இல்லையா, அதனால வந்து அவளுக்கு அந்த துணிவு இருக்கு. அதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இதுதான் நிஷ்கர்ஷம் அப்படின்னு சார நிஷ்கர்ஷம் அவளால் பண்ண முடியும். துணிவுடையார் தூய்மொழிகள், சுருதி நினைவு இவை அறியும், துணிவுடையார் தூய்மொழிகள். அது என்ன ஆழ்வார்கள் ஸ்ரீசக்தி என்ன? பரிதி மதி ஆசிரியர். பரிதி அப்படின்னா சூரியன், சூரியனை போல மதி சித்தங்கள், சித்தத்தை உடைய ஆசிரியர் அப்படின்னா அந்த சூரியன் எதுக்குன்னு சொன்னேன்னா, சூரிய கிரணம் பட்ட மாத்திரத்துல அஜ்ஞானமான இருள் வந்து கலைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஆசிரியர் அப்படின்னா ஸ்ரீபாஷ்யகாரர் முதலிய பூர்வாச்சாரியர்கள் அந்த மாதிரி மதியை உடைய, அந்த மாதிரி ஞானத்தை உடைய பூர்வாச்சாரியர்கள். அவளுடைய ஏகதேச லவலேச உபதேச மாத்திரத்தினாலே அஜ்ஞானமான இருள் போயிடும் அப்படின்னு. அதுதான் நம்ம சீரொன்னத்துக்குள்ளையும் பார்த்தோம், ஓரொன்று தானே அமையாகும் அப்படின்னு. தேசிகனுக்கும் இது உண்டு. தேசிகன் தன்னுடைய ஆச்சாரியால் சொல்றதுனால இங்கே தன்னுடைய ஆச்சாரியால் இங்கே சொல்ற பரிதிமதி ஆசிரியர் அவளுடைய பாசுரம் சேர்ந்து, அவளுடைய ஸ்ரீசுக்திகள்லாம் சேர்ந்து அருக்கணங்கள் கருதி அதில் இருக்கிற சூக்மார்த்தத்தெல்லாம் கருதி தெரிந்துண்டு ஒரு தெளிவாளால் ஒரு வாள், அந்த வாள் அதனால் தெளிவு பெற்று ஞானமாகிற வாள், இந்த ஞானமாகிற வாழ்நாள தெளிவு பெற்று கலக்க மறுத்து இந்த கலக்கங்கள்லாம் போய், ஏன்னா கேள்விலாம் எழுறது இல்லையா நம்மளுக்கு, பெருமாள் என்னடா நம்மளை கை விட்டுடுவானா, நம்ம மேலே ஏதாவது பாப்போம் ஒன்று சம்பவிச்சிருச்சுன்னா, கர்மானுகுணமா நம்மளுக்கு பாப்பம் சம்பவிச்சிருச்சுன்னா பெருமாள் நம்மளை கை விட்டுடுவானா அப்படின்ற இதெல்லாம் நம்மளுக்கு சந்தேகங்கள்லாம் வரைச்சே பூர்வாச்சாரியர்கள் என்ன, முன்னாடி சொன்ன பாட்டில் சொன்ன பெருமாள் எம்பெருமானுடைய உபதேசங்கள் என்ன, எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவை கொடுத்து கலக்கம், இந்த கலக்கங்கள்லாம் போக்கி இந்த அத்திகிரி பெருமான் எப்படி இருக்கான், பரிதி மதி நயனமுடை. சூரியனையும் பரிதினா சூரியன், மதி சந்திரன், இது ரெண்டுத்தையும் கண்களாக வச்சுட்டு இருக்கான். சூரியனால கண்ணுனால தேவையான தாபத்தை தருது, சந்திரனால கண்ணால குளிர்ச்சியை தருது அப்படின்னு. பரிதிமதி நயனமுடை அப்படி மாதிரி கண்களை உடைய பரமனடி அப்படி உடைய பரமன், பரமன்னா பிரம்மா பிரம்மம் அப்படின்னு அர்த்தம், எல்லாத்துக்கு காட்டிலும் உசந்த உயர்ந்தவன் அந்த மாதிரி இருக்கிறவனுடைய அடிபணிந்தேனே அப்படின்னு. இதனால் இந்த ரெண்டு பாட்டுனால உத்தரத்தில் இருக்கிற நாம வந்து நன்னா ஞான விகாசம் பெற்று இருக்கிற சந்தேகங்கள்லாம் போய் ஸ்திரமான பக்தியுடன் மகாவிசுவாசம் கடைசி காலங்களை கழிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்புறம் அதுக்கு அடுத்த பாசுரத்துல திருமகளும் திருவடிவும் திருவருளும் தள்ளறிவும் அருமயிலாமையும் உறவும் அளப்பரிய வடிவரசும் கருமமழிப்பளிப்பமைப்பும் கலக்கம் இலாவகை நின் அருள் வரதர் நில இலக்கில் அம்பெனனா நமிழ்ந்தேனே. இதுக்கு அடுத்த பாசுரத்துல இதனுடைய பலத்தை சொல்றது, திருமகள் என்ன, பிராட்டி என்ன, திருவடிவும் எம்பெருமானின் திருமேனி என்ன, திருவருளும் அவனுடைய கிருப்பை என்ன, தெள்ளறிவும் அசங்குச்சிதமான ஞானம் எல்லாமே தெரிகிற மாதிரி இருக்கிற ஞானம் என்ன, அருமையிலாமையும் எதுவுமே அருமை இல்லை அப்படின்னா அர்த்தம், எதுவுமே கிடைக்காதது இல்லை, எல்லா போகங்களும் கிடைக்கும், மொத்த போகம் சமஸ்த போகம் கிடைக்கும் அப்படின்றது இருக்கிறது என்ன, உறவும் எம்பெருமானுடைய இருக்கிற இவனுடைய உறவு என்ன, அளப்பரிய அடியரசும் இதுக்கு எல்லையே இல்லாத, நான் மோட்சத்துக்கு போயாச்சுன்னா அதுக்கு வந்து அனந்தமே கிடையாது, அனந்தமானது அனந்தமே கிடையாது, இல்ல அனந்தமானது அந்தமே கிடையாது, அதுக்கு வரையறை கிடையாது. அதனால அளப்பரிய அடி அரசும் அது எப்படியான அரசு, அது அது வந்து இருக்கிறதுலேயே பழமையான அரசு அதான். மற்ற எல்லாம் இப்ப வந்து இப்ப தோணி போகுது, அந்த அரசுன்றது வந்து அனாதி அனந்தம் அப்படியான இருக்கிற இது. கருமம் இங்க இருக்கிற ஜீவன்களுக்கு இருக்கிற கருமம் என்ன, கருமம்னா பிரவிருத்தி, அழிப்பு அழிப்பு ரெண்டு, அழிப்புனா இந்த உண்டாக்குறது, அழிப்புனா சம்ஹாரம் பண்றது, அதான் இது சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு சொல்றா இல்லையா, படைத்தல் காத்தல் அழித்தல், இது கருமம் அழிப்பு அழிப்பு, கருமம் அழிப்பு அழிப்பு, கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பு, அழிப்புதான் கருமத்தினாலே அழிப்பு என்ன, சம்ஹாரம் பண்றது என்ன, அமைப்பு என்ன, உண்டாக்குறது என்ன, அழிப்பு என்ன, காத்தல் என்ன, கருமம் அழிப்பு அழிப்பு அமைப்பும் கலக்கமில்லாவின், துளி கூட அதுல வந்து அவனுக்கு கலக்கமே கிடையாது, அது வந்து அது பாட்டுக்கு தானா நடந்துட்டு இருக்கும் அவனுடைய இச்சைக்கு அனுகூலமா, அதுல வந்து இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு அவனுக்கு ஒன்றும் கலக்கம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு சாஸ்திரத்தினால ஒரு விதி எழுதியிருக்கான், அந்த விதிக்கு அனுகுணமா பண்ற வாழ்க்கை இந்தந்த பலன் தான், அந்தந்த பலன்கள் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு, இல்லாத வாழ்க்கை அந்தந்த பலன்கள் அப்படி அப்படியே போயிட்டு இருக்கு. அதனால கருவம் வழி பழிப்பு அமைப்பும் கலக்கம் இல்லாத என்னைக்கும் ஒரே மாதிரியான இருக்கிற எம்பெருவான், நிர்விகாரமா இருக்கிற எம்பெருவானா இருக்கிற அருள் வரதர் நிலை இலக்கில், அந்த எம்பெருமானா இருக்கிற வரதனுடைய நிலை இலக்கில், அந்த இலக்கில அம்பென நான் அமிழ்ந்தேனே, நான் போய் எப்படி அமைஞ்சேன், ஒரு அம்பு போய் தெச்சுதுன்னா எப்படி திருடமா போய் இருக்குமோ திரும்பி எடுக்க முடியாதபடி, இப்போ பீஷ்மாச்சாரியருக்கு அம்பு படுக்கையில போய் அம்பு தச்சு நின்றுதே அது எடுக்கவே முடியாது, அந்த மாதிரி நானும் போய் அந்த வரதன் திருவடியிலே அம்பு அம்பு மாதிரி அமிழ்ந்துட்டேன். இதுதான் இது வந்து அங்க போய் நாம வந்து பரிபூர்ண பிரம்மானுபவத்தை சொல்றது, இது அங்க போய் நான் எல்லாத்தையும் நன்னா அனுபவிக்கிறேன், குறைவர எல்லாம் எம்பெருமானு கொத்த அனுபவம் எனக்கும் இருக்கு, அப்படி போய் நான் மீள முடியாத திருப்பி மீளாத அங்க போயே அனாவர்த்தி சப்தாத் அப்படின்னு சொல்றாரு, திருப்பி வராத அங்கேயே பரிபூர்ண பிரம்மானுபவத்தை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கடைசியில தலத்தை சொன்னேன். இதுக்கு அப்புறமா இந்த பத்து பாட்டினுடைய இந்த பிரபந்தத்தினுடைய பலஸ்ருத்தியா கடைசி பாசனம் சாய்கிறேன். ஆறு பயன் வேறில்லாடியவர்கள் அனைவர்க்கும் ஆறு மதன் பயனும் இவை ஒரு காலும் பல காலும் ஆறு பயனெனவே கொண்டு அருளாளரினையடி மேல் கூறிய நற்குண உரைகள் இவை பத்தும் போதிலவே. ஆறு அப்படின்னா உபாயம் அர்த்தம், ஏன்னா ஆறு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுனால அதான் மார்க்கம் அப்படின்றதுனால ஆறு உபாயம், இல்ல சடங்க யோகம்னு வச்சுக்கோங்க, ஆறு ஆறு அங்கம் அங்கியோட சேர்ந்து பார்த்தோம் இல்லையா உகக்குமவை உகந்துன்ற பாசுரத்தில் அந்த மாதிரி சடங்க யோகம். ஆறு பயன், பயன்னா பலம், அது என்ன ஆறு பயன் வேறு இல்லா, ரெண்டும் வேற இல்லை, பெருவான் எம்பெருவான் தான் சித்தோபாயம், ஏற்கனவே சொன்ன எம்பெருவான் தான் சித்தோபாயம், அவன் அடைவதற்கு அவனே தான் வழி, அவனுடைய திருவடியை தான் வழி. அதனால உபாயம் என்ன பலம் என்ன இது ரெண்டுமே வேறு இல்லா, வேறையா கருதாத ஒன்னா கருதுகிற அடியவர்கள் அனைவருக்கும், அந்த மாதிரி இருக்கிற அடியவர்கள் அனைவருக்கும் ஆறும் அதன் பயனும் இவை. ஆறு என்ன உபாயம் என்ன அதனுடைய பலன் என்ன, ஒரு காலம் பல காலம் இதை வந்து கிரமேண அன்வயிச்சிக்கணும், உபாயம் ஒரு தடவை ஒரு காலம் பலன் வந்து பல காலம், ஏன்னா இது வந்து அனந்தமா இருக்கிறதுனால பலன் வந்து பல காலம். அப்புறமா ஆறு பயன் எனவே கண்டு அந்த அருளாளர் அடியின மேல், இந்த அருளாளனே தான் வந்து உபாயமும் அவன் தான் சித்தோபாயமும் அவன் தான், அங்க போய் பலமும் அவன் தான், அவனை தான் நம்ம அனுபவிக்க போறோம் அப்படின்னு பார்த்து சுவாமி தேசிகனானவர் அருளாளர் அடியின மேல், அந்த அருளாளர் இருக்கிற தேவப்பெருமாள் அடியின மேல் இந்த கூறியனர் குண உரைகள், நற்குணங்களை உடைய இந்த உரைகள் இருக்கிறதுலயே உயர்ந்ததான குணங்கள், ஏன்னா நம்மளுக்கு முதல்ல பார்க்க முதல் பாசுரத்தில் பார்க்க ஞான சக்தி குணங்கள்லாம் இல்லை, அதனால்தான் பத்தி முதலாம் ஆற்றில் பதி எனக்கு கூடாமல்னு சொன்னவே, நம்மளுக்கு யோக்கியதை இல்லை அப்படின்னு சொன்னமே, இப்போ நற்குண உரைகள் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுக்கு யோக்கியத்தை சம்பாதிக்கும்படியான உண்டான இந்த உரைகள் இவை பத்தும் கோதிலவே, இதுல வந்து துளி கூட குற்றம் இல்லை, அவையினாலே இதை தெரிஞ்சுக்கிறவர்களுக்கு மேல மேல நல்ல புத்தி உண்டாயி ஆச்சாரிய பிராப்தி உண்டாயி எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணும் அளவுக்கும் அந்த சரணாகதி பண்ணதுனால மேல எம்பெருமானுக்கு இடத்தில் பரிபூர்ண பிரம்மானுபவம் பெற்று அவன் திருவடிகளிலே நாம கைங்கரியம் பண்ணும் அனுபவம் நம்மளுக்கு கட்டாயம் சித்திக்கும் அப்படின்றது இந்த பிரபந்தத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீரங்கபூர்வ சட்டஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்ஸ வம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ண தேசிகம். Thank you.